യതിരാജസരസ്വതീസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണമബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. സ്വാമി ദേശികനുടേ നിക്കൽപ്പതോറിയതിലെ ആറാവത് അങ്കം നാം ഇപ്പോഴത്തെ പാർത്ത കൊണ്ടിരിക്കോം. ഇന്ന അങ്കത്തിലെ യോഗം പണുവതിക്ക് ഏറ്റ ഇടത്തെ പറ്റി വിമർശനം പണുകും വിവേകനും. ഇത് തർക്കൻ സാരഥി ഇന്ന രസത്തിലെ ഇരുപ്പവർ വിവേകൻ. ഇവർ അങ്ങ് വടക്കേ ഇരിക്കുന്ന പല നല്ല ക്ഷേത്രങ്ങളെല്ലാം ഒരു പ്രകാരമാക ഇത് വാസം പണുവതിക്ക് ധ്യാനം പണുവതിക്ക് ഏറ്റ ഇടമില്ല എന്ന് ഒതുക്കി തള്ളിട്ട് ഇതുക്കപ്പുറമാ അങ്ങേന്ന് കിളമ്പി വര കിളമ്പി വരച്ചേ இந்த விந்தியமலையின்ட இருக்கச்சே அங்கெல்லாம் இருக்கச்சே ஒரு மறுபூமி அங்கெல்லாம் நிறைய திருடர்கள்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். கிராச இவாள்லாம் வேடுவர்கள்லாம் சூழ்ந்திருக்கிற இடம் அந்த இடத்துல இருந்தெல்லாம் சீக்கிரமா கிளம்பி போனோம் சொல்லி கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா சத்யாத்ரின்னு சொல்லக்கூடிய மலைக்கு வந்து அங்க காவேரி உற்பத்தியார மலைக்கு வந்திருக்க. அந்த காவேரியினுடைய தீர்த்தம் கங்கையை காட்டிலும் விசேஷமா இருக்குன்றத பத்தி போன வாரத்துல பார்த்தோம். கலியுக தர்மத்தஞ்சு ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்கா அப்படின்னா, காவேரி உற்பத்தியார இடமா இருந்தா கூட இங்க பிராமணாலாம் எத்தனை பிராமண அக்ரஹாரங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த அக்ரஹாரத்துல இருக்கிறவாள்லாம் பயந்துட்டு இருந்துட்டு இருக்கா. இங்க எத்தனையும் இந்த கலியுகத்துக்கு உண்டான தர்மங்களை பின்பற்றுபவர்களாக இருக்கின்ற கலர்கள் முட்டாள்கள் இவர்களாலே பல சிரமங்கள் சத்துக்களாக இருந்திருக்கிற அக்ரஹார வாசிகளுக்கு ஏற்படுறது என்பதை சொல்லி சொன்னார். வசுமதின்னு சொன்னா பூமி, பூமிக்கு அலங்காரமா இருக்கிறது எதுன்னா அக்ரஹாரங்கள் தானா. என்ன அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லச்சு, இது ஒரு அந்த காலத்துல ஒரு கிராமத்தை பிரதிஷ்டா பண்ணுவார். பிரதிஷ்டை பண்றதுனாக்க இந்த இடத்துல கோவில் இருக்கணும், இந்த இடத்துல இவாள்லாம் யாகாதிகள்லாம் பண்ணக்கூடியவ வேதாத்தியனம் பண்றவாள்லாம் வாசம் பண்ண வேண்டிய இடமாக இது இருக்கணும், இந்த மூலையில குளம் இருக்கணும், இப்படி ஒவ்வொன்றையும் நிர்மாணம் பண்றது. இங்க பிரத்யாள்லாம் எங்க வேலை செய்ய வேலை செய்யறவாள்லாம் எந்த இடத்துல குர்த்தனம் பண்ணணும், அதே மாதிரி வணிக்கு வைசாள்லாம் எங்க தங்கணும், இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிரதிஷ்டை பண்ணுவார். இப்படி அந்த பிரதிஷ்டை பண்ணச்சே அதுக்கெல்லாம் சாஸ்திரோக்த மந்திரங்களை கொண்டு அக்ரஹார பிரதிஷ்டைன்னு பண்றதுன்றது வழக்கம். இப்ப எல்லாம் புதுசு புதுசா பேர் வைக்கிற அவிநியம் நிர்மாணம் பண்றது, காலனி நிர்மாணம் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இது சாஸ்திரோக்த பிரகாரமாக இருக்காது, அவ சாஸ்திரோக்த பிரகாரமா அவ பண்ணிவார். அந்த அக்ரஹாரங்கள்ல கூட என்ன பண்ணுவார்னாக்க, ஒவ்வொரு வியவஸ்தை இப்படி இங்க இப்படி இந்த இடத்துல சாமவேதிகள், இந்த இடத்துல ரிக்வேதிகள், இப்படி எல்லாம் பாராயணம் பண்ணணும் என்றதெல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்றோம். இந்த அக்ரஹாரங்கள்ல அப்படிப்பட்ட பிரதிஷ்ட பண்ணமான அக்ரஹாரங்கள்லாம் பூமிக்கே முக்தாகாரம் மாதிரி இருந்துருக்கு. ஆனா அந்த முக்தாகாரம் மாதிரி அக்ரஹாரம் இருந்தாலும் கூட அங்கேயும் ஹிம்ச பண்றதுக்கு எத்தனையோ பேர் பக்தாள்லாம் இருந்துருக்கா. அத பத்தி அடுத்த ஸ்லோகத்துல சுவாமி தாய்க்கிறார். முக்தாஹார நிகேவிதா அபி ந தத்வ்ருத்யை திஹத்யந்தரம் பந்தே காட விமர்தனே பிநஹத்யன்யோன்ய சம்பீடனம் உஷ்ணே சீதலதாம் உபேத்ய சிசிரே பிராப்தே பஜந்தி உஷ்ணதாம் காமாந்த புரசேடிகா குஜததி காட்டின்யவந்தா கலாஹாம். கலாஹா அப்படின்னாக்க இந்த இடத்துல குற்றாளிகள்னு சொல்லி சொல்லணும். அவர்கள் அதாவது நேர் எண்ணம் இல்லாதவாளா இருக்கிறவாள்லாம் கலார்கள். அதோட இவ எப்படி எப்படி எல்லாம் இருக்கான்றத சொல்லி சொல்ற மூர்க்கம். இந்த இடத்துல ஒரு அந்தப்புறத்துல இருக்கிற சேட்டியினுடைய மார்பகங்களுக்கும் கலர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமையை சொல்லி சொல்ற, துஷ்டாளுக்கும் இவாளுக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமை. முத்தாஹார நிஷேபிதா அபி நதத்வ்ருத்யைதி சத்யந்தரம். முக்தாஹார நிஷேபிதா அபி ந தத்வ்ருத்யை திசதி அந்தரம். அந்த புறத்துல இருக்கிற ஒரு சேட்டி, அந்த சேட்டியினுடைய மார்பகம், இந்த மார்பகத்து மேல முக்தாகாரத்தை போட்டுருக்கா. முக்தாகாரத்தை போட்டிருந்தாலும் கூட நரிசத்தி அந்தரம், இந்த முக்தாகாரம் அவ மார்பகங்களுக்கு இடையில போகாது. இது ஒரு பக்கம். இது துஷ்டர்கள் பட்சத்துல பார்ப்போம். இதுல முக்தமே இதுலதான் இருக்கு. இவாளுக்கும் முக்தாகார சேவனம்ன்றது இருக்கு. இவாளும் தங்குவதற்கு திசத் நதிசத் அந்தரம், ந தத்வருத்தியை திசத் அந்தரம்னா இவாளும் தங்குவதற்கு இடம் கொடுக்கறது இல்லையா. ஏன் இடம் கொடுக்க மாட்டேன்றாக்க, இவாளுடைய புத்தி யாருக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னா, இத்தனை நாள் பட்டினி இருந்து கதி இல்லாமல் அவ காலில் வந்து விழுந்தா கூட இவா இடம் கொடுக்க மாட்டானாம். மேல சொக்கா போட்டுண்டாலும் சரி, இல்ல இது ஒண்ணுக்கொன்னு ஒரு, அதாவது ஒருவருக்கொருவர் இந்த முல்லைத்தடங்களை சம்மர்தனம் பண்ணினாலும் கூட அது இடம் கொடுக்காதான். அந்த நடு யாரு இது பண்றதுக்கு இடம் கொடுக்காது. அப்படி நெருக்கமாக இருக்கக்கூடியது என்பது சொல்ற. அதோட என்னன்னா, என்ன பண்ணாலும் அதனுடைய நிலையிலேருந்து மாறுபடாத இருக்கிறது. இதுதான் இந்த இடத்துல முக்கியம். இந்த துஷ்டர்கள் விஷயத்துல சொன்னோம்னாக்க, எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் பந்து, எவ்வளவு தூரம் அவனை கட்டி போட்டு பண்ணா கூட அவனுடைய சுவாவம், அதாவது அதனால பீடிக்க கூடாது, ஹிம்ச பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இருக்க, அது அவ பண்ணாத இருக்க மாட்டாள். அவளுடைய சுவாவம் பிறரை துன்புறுத்துவது என்பதுதான். அந்த பிறரை துன்புறுத்துகின்ற ஒரு செயலை எந்த ஒரு சமயத்திலையும் அவ விடமாட்டார்கள். அப்படிதான். இது ரெண்டாவது. உஷ்ணே சீதலதாம் உபேத்திய சிசிரே பிராப்தே பஜந்தி உஷ்ணதாம். உஷ்ணே சீதலதாம் உபேத்திய சிசிரே பிராப்தே பஜந்தி உஷ்ணதாம். பெண்களின் கொங்கைகள் காலத்துக்கு ஏற்ப அதனுடைய சுபாவம் மாறுமா, கொங்கைகளுடைய சுபாவம் மாறுமா. வெயில் காலத்துல சைத்தியமா இருக்குமா, குளிர்காலத்துல உஷ்ணமாக இருக்கும்ன்றது அதனுடைய சுவாவம். இந்த கலர்களுடைய சுவாவம், துஷ்டர்களுடைய சுவாவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் கேட்டவனாக்க, யார் பலிஷ்டாளா இருந்து இந்த துஷ்டர்களை அடக்கிறவர்களாக இருந்திருக்காளோ அவள் விஷயத்துல இவ பணிஞ்சு போயிடுவாளாம். இந்த ஆட்டெல்லாம் இங்க போடக்கூடாது அப்படின்னு. உஷ்ணே சீதலதாம், உஷ்ணே அப்படின்னா உக்ரமாக இருக்கிறவா, பலிஷ்டளாக இருக்கிறவா, இவா பண்ற தப்ப தெரிஞ்சுட்டு இவாளுக்கு சிக்ஷை கொடுக்கணும்னு நினைக்கிறவர்கள், அவர்கள் எதிர இவா சீதமா போயிடுவான், நல்ல பையனாட்டம் சாதுவாட்டம் போயிடுவாளாம். சிசிரே பிராப்தே பஜந்தி உஷ்ணதாம். ஐயோ பாவம், சில பேர் சாதுக்களாக இருந்துருப்பா. அந்த சாதுக்கள் இடத்துல பார்த்தோம்னாக்க விபரீதாச்சரணம் பண்ண ஆரம்பிச்சிருவா இவா. அதுதான் இவாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோஷம். அதுக்கு கொங்கைகளுக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டான், இந்த துஷ்டர்கள் கந்துகிற விதமே ராட்சசாலாம் கூட சில சமயங்கள்ல விஸ்வாமித்திர மாதிரி மகர்ஷிகள்லாம் இருந்தாருனாக்கா அவரிடத்துல பயந்து நடந்துவா. சில மகர்ஷிகள் சுவாபாவிகமாவே எந்த ஒரு சமயத்திலையும் தன்னுடைய தபஸ போக்கடிச்சுக்காமல் இந்த கோபம்ன்றத வெளிக்காண்பிக்காத இருக்கிறவாள அவளை துவசம் பண்ணி அவளை சாப்பிட்டு போயிடுவான். இதுதான் எல்லாருக்கும் கலர்கள் தரும் துஷ்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செயல். அததான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்லி சொல்றார் சுவாமி. உஷ்ணே சீதலதாம் உபேத்திய சிசிரே பிராப்தே பஜந்தியுஷ்ணதாம் காமாந்த புரசேட்டிகா குஜதட்டி காடின்யவந்த கலாஹாம். இப்ப முக்தாவளியாக இருந்திருக்கிறது, பூமிக்கே முக்தாவளியாக இருந்திருக்கிற அக்ரஹாரங்கள்ல இருக்கிறவர்கள் இருக்கிறவர்களை இந்த கலாஹா துஷ்டர்கள் பாதந்தே துன்புறுத்துகின்றனர். இப்படிப்பட்ட ஊராக இது இருந்திருக்கு என்று விவேகம் சொல்றான். அப்படியே தர்க்கன் வண்டி ஓட்டிண்டே தேரை ஓட்டிண்டே போயிருக்கிட்டே தூரேந்து பாக்குறான். தூரேந்து பார்த்தா ஒரு மலை தெரியறான். அந்த மலைய பார்த்த உடனேயே விவேகனுக்கு தேவான்னு விவேகனை கூட்டு அந்த மலையை பத்தி சொல்றான் தர்க்கன். தேவஹா அயம் புனகா அமுஷ்யாக பரிசரி புருஹூத புரோஹிதாபியாதி அபியதிக புத்திபிகி புராண புருஷ சரணார விந்த மதுகராயமான மானதைஹி மனிஷிபிஹி அதிஷ்டிதா யதுகுலசாரூபவோஸ்ய பகவதா பரிக்ரஹாதி பிரக்யாத சமாக்யாஹ சமாக்யாஹ யாதவாச்சலஹ நாம பர்வதோத்தமஹ. தோபாரும் இங்கேந்து பாருன்னு விவேகம் சொல்றேன். அங்கேந்து தூரந்து பார்த்தா என்ன தெரியுதுன்னு, யாதவாச்சலம்னு பேசுவதற்காக இருந்திருக்கிற ஒரு மலை தெரியும். யாதவாச்சலம் நாம பர்வத்தோத்தமஹா எதுகுரிபுரம் மேலுக்கோட்டைன்னெல்லாம் நாம சொல்றோமே அந்த திவ்ய தேசம் இங்கேருந்து பார்த்தாக்கா தெரியுது. தெரிஞ்ச உடனே அது எப்படி அந்த அந்த இதனுடைய ஏற்றத்தை சொல்லி சொல்ற. அயம் புனகா அனுஷ்யாக பரிசரி அந்த காவேரியினுடைய பரிசரத்துல புருஹூத புரோஹிதாபியதிக புத்திபிகி புராண புருஷ சரணாரவிந்த மதுகராய மான மானசைஹி மனிஷிபிகி அதிஷ்டிதா. இந்திரனுக்கு புரோஹிதராக இருக்கிறவர் பிரஹஸ்பதி, ரொம்ப மேதாவின்னு சொல்லி பிரசித்தி லோகத்துல. அந்த புத்தின்னு சொன்னமானாக்கா பிரகஸ்பதி சமமாக இருக்கணும்ன்றது புத்தி என்னுடைய விசேஷத்தை சொல்லி சொல்றது. அப்போ இருக்கிறவாள்னா எப்பேற்பட்டவாளாக இருந்துருக்கான்னா, இந்திர புரோஹிதராக இருந்திருக்க பிரகஸ்பதிய காட்டிலும் அதிகமான மேதாவியாக இருந்திருக்கிறவ ஒண்ணு. அடுத்தது புராண புருஷ சரணா ரவிந்த மதுகரா யவான மானசைஹி. இவளுடைய மனசெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க, அழிவில்லாத எப்பவும் எழுந்தருடைய இருந்திருக்கிற பரமாத்மாவாக இருந்திருக்கிற சிவன் நாராயணனுடைய திருவடி தாமரைகளுக்கு ஒரு வண்டுகள் போல அந்த பெருமாள் இவ மனசு முழுக்க வண்டுகள் எப்படி எப்பவும் தாமரப்பூவே சுத்தின்று இருக்குமோ அந்த மாதிரி இவா மனசு எம்பெருமானுடைய திருவடி தாமரகளையே நினைச்சென்று இருக்கிறதாக இருந்திருக்கு. மன்னிஷிபி அதிர்ஷ்டிதா யதுகுல சார்வபௌமஸ்ய பகவதா பரிகிரகாது மனிஷிபிகி அதிர்ஷ்டிதா. அப்பேற்பட்ட சிறந்த அறிஞர்களாலே சாதுக்களாலே தங்குமிடமாக இந்த இந்த இடத்தை யதுவம்சத்து ராஜாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன் மேலும் முகந்து யதுகோபதி சாருபமத்து பகவதா பரிகிரகாத்து அவர் ஏற்றுக்கொண்ட இடமாக இருக்கிறபடினால அதனால ஒரு பெரிய பிரசித்தி ஏற்பட்டது. அந்த அப்பேற்பட்ட பிரசித்தி ஏற்பட்ட இந்த யாதவாச்சலத்தை அங்கேருந்து தூரேந்து பார்க்கலாமே. யாதவாச்சலோ நாம பர்வதோத்தமஹா இங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்ற தர்க்கர். விஷயத்தை சொல்றிமதர்தமம் கபில கல்பனாவாங்க கரக்கிரகண விசட்சன் கரக்கிரக விசட்சனோ ஜயதி லக்ஷ்மணோயம் முனி. இந்த திவ்யதேசம் ஆழ்வார்கள் பாடஸ்தலமா இல்ல எப்படி அப்படின்றதெல்லாம் பத்தி இப்ப நமக்கு அதை பத்தி விசார வேண்டியதில்லை. நான் இங்க சொல்றவா அந்த வருணாயுகமாய் நாலாம் பத்துல திருவாய்மொழி நாலாம் பத்துல வருணாயுக தசகம் திருநாராயணன் விஷயமானது என்பதாக இந்த திவ்யதேசத்தில் இருக்கிற பாகவதாளுடைய திருவள்ளம். இது எம்பெருமானார் மிகவும் உகந்த இடம், அது ஒன்னே போறோம், நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். அதே மாதிரி சுவாமி தேசிகன் உகந்த இடம், அதனாலதான் இந்த இடத்துல புராண பிரசித்தின்னு சொல்லிட்டு எதுகுல சார்பௌமத்த பகவதா பரிகிரகாது பிரக்யாத சமாக்கியா யாதவாச்சலகா. யாதவாச்சலத்துக்கு இந்த எதுகுலிக்கு ஒரு விசேஷமான ஒரு பெயர் இருந்திருக்கு. ஆகையால இந்த இடத்துல இந்த எதுகிரியில எம்பெருமானார் உகந்ததுன்றதுனால எம்பெருமானார் விஷயமான ஒரு ஸ்லோகத்தை இந்த இடத்துல சொல்றார் சுவாமி தேசிகம். இந்த யாதவாதிரிய மங்களாசாசனம் பண்ணச்சு தேவிதேச மங்களாசாசனத்துல சுவாமி ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்க, நவபநவபோகாம் நாத நாராயணத்வம் விரஜய துருதௌகை தாமநாத கந்தாம் சகஜ சுலபதாஸ்யை சத்பிரபியர்த்தனீயாம் யதி பரிபிருட ஹ்ருத்யாம் யதவாத்ரே சமிருத்திம். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்பு. இந்த நாலு திவ்யதேசங்கள் சேரங்கத்திலிருந்து காத்திரி பூர்வகேஷன்னு சொல்லச்சு, இந்த நாலு திவ்யதேசங்களை சொல்லச்சு, ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கும் ஒரு சிறப்பு. இந்த நாலு ஸ்லோகங்கள்லையும் சுவாமி தேசிகன் வெளிப்படுத்துற. இது எதுக்காக இந்த ஸ்லோகத்தை இங்க சொல்றேன்னாக்க, புராண புருஷ சரணாரவிந்த மதுகராயமான மானதைகி மணிஷிக்கு அதிர்ஷ்டிதா அப்படின்னு சொல்ற. இங்க இருக்கிற வாழ்க்கைலாம் எண்ணங்கள் எப்படி இருக்கும்ன்றதுக்காக சொல்ற வார்த்தை. இவாளுடைய எண்ணங்கள் மொத்தம் புராண புருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமான், அதாவது எம்பெருமானிடத்திலேயே மனசு இருக்கும் என்பதை சொல்ற ஒரு விஷயம். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, சகஜ சுலபதாஸ்தி தத்தி அபியர்த்தனீயாம் பரிபுருடஹ்ருத்யாம் யதவாத்ரே சமிருத்தி. அந்த இடத்துல பாக்குறது இப்போ எம்பெருமானார் எதி பரிபுருடஹ்ருத்யாம்னு சொல்றாரு. எதி பரிபுருடராக இருந்திருக்கிற எம்பெருமானாருக்கு மிகவும் உகந்த இடம் இந்த இடம்ன்றத சொல்லி சொல்றார். இப்ப எம்பெருமானாருடைய பெருமைய ஒரு ஸ்லோகத்தினால இந்த இடத்துல தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். கபர்தி மத கர்தபம் கபில கல்பனா வாகுரம் பரபிரம்மத்தையே குறிச்சு கொண்டு வந்தவரா எம்பெருமானார். அதுதான் அவருக்கு விஷயம். எம்பெருமான் இதே ஸ்லோகம் எதிராஜ சத்தத்திலையும் வருது. இந்த ஸ்லோகார்த்தம் என்ன பார்த்தேன், கபர்தி மத கர்தமம் கபில கல்பனா வாகுரம் துரத்யம். துரத்யம் அப்படின்னா ஓக்கடிக்க முடியாதது, ரொம்ப கஷ்டமானதுன்னு அர்த்தம். அப்போ இந்த போக்கடிக்க முடியாததாக இருந்திருக்கிற ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற. இது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு முன்ன ஒரு நிலைமையே நம்ம மனசுல யோசனை பண்ணி பாத்துக்கணும். ஒருத்தன் சௌக்கியமா ஒருத்தன் வாழணும்னு ஒருத்தன் ஆசைப்படலாம். அந்த சௌக்கியமா வாழணும்னு ஆசைப்படுச்சு அங்கிருந்து கிளம்பி இந்த இடம் போலாமா அந்த இடம் போலாமா எப்படி போலான்னு தீர்மானம் பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கான். அந்த ஒரு இடத்துக்கு திடீர்னு போகச்சே ஒரு யாரோ ஒருத்தர் சொன்ன இடத்துல கொஞ்சம் தூரம் போனாக்கா போன இடத்துல ஒரே சேரு. அந்த சேருல இருந்துட்டு பக்கவாட்டில் போயிட்டு இப்படி தாண்டணும்னு போனோம். அப்படி போனாக்கா இந்த பக்கத்துலாம் ஒரே முள்ளா இருக்கு, தாண்ட முடியல. சரி, இது அந்த சேரத்துல இறங்கி போனாதான் தாண்ட முடியும். சரி, முள்ள கால் வச்சு மேலோட காலை வச்சு சட்டுன்னு போயிடலான்னுட்டு பிரயத்தனம் பண்றான். அப்படி பிரயத்தனம் பண்ணச்சே பார்த்தான்னாக்க சேத்துல மாட்டின் மாட்டின்ற விற்பாடு. அப்புறமா அங்கிருந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு செடி கொடியை பிடிச்சுட்டு அங்கிருந்து முள்ள கிளம்பி கரை வந்து சேர்ந்துடும். மறுபடியும் கொஞ்ச தூரம் போறான், அந்த இடத்துல ஒரு பெரிய வலை கட்டி, அந்த வலை என்னத்துக்குன்னாக்க காட்டு மிருகங்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்கோசரம் ஒரு வலை கட்டிருக்கும். அது தெரியாம அந்த வலையில போய் விழுந்துடும். வலையில விழுந்த பிற்பாடு வலையில விழுந்தா அது அப்படியே மூடிடும், இவனால வெளியே வர முடியாது. அதுக்காக அது ஏதோ கஷ்டப்பட்டு பல்லால கடிச்சு கையால கடிச்சு அந்த வலையிலேருந்து இது பண்ணி நகத்தால கீறி எப்படியோ பண்ணி அதுல இருந்தும் வெளியில வந்துடுறானோ. அதுக்கப்புறமா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, இன்னும் கொஞ்ச தூரம் போனா இந்த ஒரு யந்திரங்கள்லாம் வைக்கிறது. யந்திரங்கள்னாக்க இந்த கொள்ளையர்கள் பொறி, இப்ப எலி வைக்கிறதுக்கு பொறி வைக்கிறவங்க இல்லையோ, அந்த மாதிரி இந்த சில யந்திரங்கள்லாம் வச்சிருக்கான். அந்த யந்திரங்கள்ல அதுல போய் மாட்டிக்கிறதுக்கு போனானா, அதுல இருந்து ஒரு குழியா மாட்டிட்டு கஷ்டப்பட்டு வெளியேறி வந்துட்டான். சரி இனிமே கஷ்டம் இல்ல சௌக்கியமா இருப்போம் நினைச்சிட்டு ஒரு வந்தானா, வந்துட்டே இருக்கு ஒரு பாழுங்கிணறு. அதாவது பாழுங்கிணறு கிணத்துல அவ்வளவா ஜலம் இல்லாத தரையோட தரையா இருந்துருக்கிற கிணறு. அந்த கிணறுல மேல எல்லாம் புல்லு மூடின்னு இருக்கு, அந்த இடத்துல கிணறு இருக்குன்னே தெரியல. அந்த கிணறு இருக்குன்னு தெரியாத இருக்கு, அதுல போய் தப்பு கிழவு வந்துடும். அந்த கிணத்துல வந்துட்டா மேல ஏற முடியாது. அப்ப அவன் பார்த்து கையை மாத்திரம் மேல தூக்கிட்டு இருக்கானா. அப்ப மேலேந்து இருக்கிறவன் யாரன்னா கைய பிடிச்சு தூக்கி விட்டாதான் இவனால மேல வர முடியும். அவ சமர்த்தாலா இருக்கணும், சக்தாலா இருக்கணும், அப்பதான் அவளால மேல வர முடியும். இந்த மாதிரி நிலைதான் பெருமாளுக்கான். அதுல தூக்கி விடுற நிலையில இருந்தவ எம்பெருமானார் என்பதாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி தாக்கிறார். கபர்தி மத கர்தமம் துரத்தியம் கபர்த்தி மத கர்த்தமம். கபர்த்தி மதம் என்கிறது சைவ மதத்தை சொல்லி சொல்றோம். அது துரத்தியம், அது ரொம்ப ரொம்ப அந்த மதத்துல கணக்கு மூழ்கிட்டோம்னாக்க அதுல இருந்து வரவே முடியாது. இந்த காலத்துல கூட தான் நம்ம பாக்குறோம், மதாந்திரங்கள்ல பார்த்தோம்னாக்க நம்ம மதத்துல எவ்வளவு தோஷம் சொல்லாமோ அந்த தோஷத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாவா. இந்த தோஷத்தெல்லாம் சொல்றதோட மாத்திரம் இல்ல, அவ மதத்துல தான் எல்லாம் ரொம்ப நேர்மையா நடக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பா, ஏகதேசத்தை சொல்லி. அப்புறமா நம்ம கிட்ட போய் பார்த்த பிற்பாடுதான் அதுல எவ்வளவு தோஷம் இருக்கு, நம்ம மதம்தான் உத்கிருஷ்டமான மதம்ன்றது கிட்ட போன பிற்பாடுதான் தெரியும். இருக்கு துரத்தியம் கபர்த்தி மத கர்த்தமம் அதித்ய. இந்த கபர்த்தி மதம் ராமர் என்ன பண்றேன்னா தண்டகாவனத்துக்கு போறே, சித்திரகூட்டத்துல இருந்த சமயத்துல பரதன் மறுபடியும் வந்துடுறது, பரதன் வந்துடுறது, பரதன் வந்ததோடு மாத்திரம் இல்ல சேனைகள்லாம் வந்துடுறது. இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்த உடனே இனிமேல் இங்க இருந்தாக்க நமக்கு அடிக்கடி எதனா தொந்தரவு ஏற்படுமோ என்னமோன்றதுக்காக இனிமேல் இங்க இருக்க வேண்டாம், நாம இங்கேருந்து தண்டகாரண்யத்துக்கு போயிடலான்னு கிளம்பி போறேன். போகச்சே ஒவ்வொரு ஆசிரமமா ஒவ்வொரு ஆசிரமமா போயிட்டே இருக்க, அதுலயே ராமாயணத்துல சொல்ற ஒரு ஆசிரமங்கள்ல நாள் கணக்குல வாசம் பண்ற, சில ஆசிரமங்கள்ல வார கணக்குல வாசம் பண்ற, சில ஆசிரமங்கள்ல மாச கணக்குல வாசம் பண்ற, சில ஆசிரமங்கள்ல வருஷ கணக்குல ஆசிரமம் வாசம் பண்ற. இப்படி ஒவ்வொரு ரிஷியினுடைய ஆசிரமத்துக்காக போய் போய் போய் போய் போயிட்டு வரேன். 10 வருஷம் இப்படியே தள்ளிடுறேன். 10வது வருஷத்துல 10 வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இப்படி போயிட்டு இருக்குச்சு. கடைசியில 12வது வருஷத்துல அகஸ்திய ஆசிரமத்துக்கு வரேன். அந்த 10 வருஷம் தாண்டி 11வது வருஷம் 12வது வருஷத்துல அகஸ்திய ஆசிரமத்துக்கு வரைச்சு அகஸ்திய ஆசிரம் அகஸ்தியர் சொல்ற நீ இனிமே அந்த இடத்துல பஞ்சவட்டிக்கு போயிடும், அங்க இங்க இருந்து நர்மதா தீரத்துக்கு போயிடு, கோதாவரி தீரத்துக்கு போயிடுன்னு சொல்லி சொல்றேன். இப்போ ராமர் வந்து ஒவ்வொரு ஆசிரமமா போற மாதிரி பெருமாளும் ஒவ்வொரு மதத்திலயும் இருக்கிற இடவாள் எல்லாம் கொஞ்சம் அப்பப்ப இப்படி பாத்துட்டு பாத்துட்டு வரையலாம். சரி முதல்ல போய் பார்ப்போம் இந்த கபர்தி மதத்துல இருக்காளே இவாள் நம்மள மதிக்கிறாளா என்ன பண்றான்னு அந்த மதத்துக்கு அத பத்தி கொஞ்சம் போறான். அந்த கபர்தி மத கர்தமும் அது உள்ள நுழைஞ்சாய் போச்சுனாக்க அது உள்ள நுழைஞ்சாச்சுன்னா அதுல இருந்து வர்றதுன்றது முடியவே முடியாது. அவ்வளவு கஷ்டம் அது. அப்போ அதுல இருந்து உள்ள நகையெடுக்கும். அதுக்காக தான் இவர் பரம்பிரம்மா பரபிரம்மமா இருக்கிறது கதஞ்சிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அதுல இருந்து வந்துச்சு. இந்த கப்பர்த்தி மதத்துல என்ன விசேஷம் அப்படின்னாக்க, கப்பர்த்தி மதம்ன்றது சைவ மதம். இந்த சைவ மதத்துல கபால போஜனம், சவபஸ்ம ஸ்நானம், அதாவது அவளுக்கு பரிசுத்தி எதுனாக்க சவபஸ்மம், அந்த சவபஸ்மத்தால ஸ்நானம் பண்றது, அதை சாப்பிடுறது, சுரா கும்பஸ்தாபனம், கள்ளு கூட கூட இருக்கிற ஒரு கும்பத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்றது, அதே மாதிரி அதுல இருக்கிற தேவதைய பூஜனம், இப்படிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் சாஸ்திர விருத்தமானது, சாஸ்திரத்துக்கு ஏற்புடையதில்லை. அந்த மதம் பிரகாரத்துல சைவாக்க மதத்துல பெருமாளை பரபிரம்மமா அவ நினைக்கிறது இல்ல, அவ சிவனை தான் பரபிரம்மமா அவ நினைக்கிறா. ஆகையால அவ எப்ப அவ வந்து என்ன, பெருமாள் சத்துவகுணத்தினாலே நிரம்பினவராக இருக்கிறவர் பெருமாள், அப்பேற்பட்ட பெருமாளை பரபிரம்மமா நினைக்காத தமோ குணத்தாலே நிறைந்தவராக இருந்திருக்கிற சிவனை போய் பரபிரம்மமா நினைக்கிறதுனால சரி இந்த இடம் நமக்கு வானாண்டான்னு சொல்லி கட்டப்பட்டு அங்கிருந்து வெளில வந்தவர் வேறாம் அவர். கபர்தி மத கர்தமம் துரத்யம் அதீத்ய, அடுத்தது கபில கல்பனா வாகுராம் அதீத்ய துரத்யாம் கபில கல்பனா வாகுராம் அதீத்ய. இந்த துரத்யம் துரத்யாம்ன்றத அந்தந்த லிங்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும். கபில கல்பனா வாகுரா, வாகுரா அப்படின்னாக்க வலை, கபிலர் மகர்ஷியினுடைய ஒரு கல்பனை, கல்பனையாகிற ஒரு வலை அந்த வலையில விழு, அது விழுதுன்னா கபில மகர்ஷின்றவ ரிஷியம் பிரசூத்தம் கபிலம்னு விசேஷமா சொல்றது, அவர் பெரிய மகர்ஷி அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணாருனாக்க, சுதந்திரமா ஒரு மதத்தை சாங்கிய மதத்தை அவர் போதித்து, அதுல தான் நிறைய தோஷங்கள்லாம் அந்த மதத்திலையும் இருக்கின்றன. சைவ மதத்துக்கும் சாங்கிய மதத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டாக்க, சைவ மதம் பாசுபத் ஆகமம்னு ஒரு ஆகமம் இருக்கு, அந்த ஆகம பிரகாரத்துக்கு அவ தன்னுடைய வேதாந்தார்த்தங்களை தீர்மானம் பண்றான். ஆனா கபிலர் என்ன பண்றேன்னா, அனுமானத்தினாலேயே சாங்கிய மதத்தை கல்பனம், இந்த பிரகிருத்தின்றது இருக்க இதை அனுமானிக்கணும்னு சொல்லி சொல்றது. பிரகிருதி யார் பார்த்திருக்கா, பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு அனுமானத்தினால சொல்றது. ஆகையால இவருடைய அனுமானமும் ரொம்ப திருடமான அனுமானம். அனுமானத்துல வந்து சாதாரணமா பார்த்தோம்னாக்க என்ன காரணத்தை சொல்லி அனுமானம் சொல்றாலோ அந்த காரணம் சத்தேத்துவா இருந்துருத்தோம்னா, சரியான காரணமா இருந்துருத்தோம்னாக்க அந்த அனுமானத்துல அனுமானத்தை ஏற்புடையதா தான் இருக்கும் அனுமானம். இப்ப பாக்குறோம் நம்ம மலையில புகையிறது, இது புகையறதுனால மலை மலை நெருப்பு உடையது என்று அனுமானம் நாம சொல்றோம். நம்ம இப்போ இந்த புகை இருக்கிற இடத்தெல்லாம் நெருப்பு இருக்கும் என்ற ஒரு வியாப்தியை நாம தெரிஞ்சுட்டு இந்த வியாப்தி பிரகாரத்துல இங்க புகை இருக்கிறதுனால அங்க நெருப்பு இருக்குன்னு தீர்மானம் பண்றோம். அனுமானத்தினால தீர்மானம் பண்ற விஷயம் இது. இந்த அனுமானத்தினால் இந்த அனுமானம்ன்றது இப்ப புகை இருக்கிற இடத்தெல்லாம் நெருப்பு இருக்குன்னு சொல்றது இருக்க, இது சத்தேத்து, இது சரியான ஹேத்து காரணம். இதே நெருப்பு இருக்கிற இடத்தெல்லாம் புகை இருக்குன்னு சொன்னோம்னாக்கா அது சொல்ல முடியாது. ஏன்னாக்க நெருப்பு வந்து மீதி புகை இல்லாத இடத்தெல்லாம் கூட நெருப்பு இருந்துட்டு இருக்கும், அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கிற இடத்தெல்லாம் புகை இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இந்த அனுமானத்தினால வரக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த சாஸ்திரம், இது சத்தேத்துக்கள், இது நல்ல ஹேத்து உண்மையான ஹேத்துக்களை கொண்டு வந்தது என்பது நிச்சயம் இருந்ததுன்னாக்கா இது அங்கீகரிக்கணும். இது சத்தேத்து இல்ல, இது அசத்தேத்து என்று தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு ஞானம் வேணும் அதை தீர்மானம் பண்றதுக்கு. இது எப்படினாக்கா ரொம்ப கஷ்டமா இது வல்ல மாதிரி இருக்கு. கபில கல்பனா வாகுராம், இந்த சாங்கியால என்ன சொல்றன்னா அவத்தையே ஒத்துக்கிறது இல்ல. நிரீஸ்வர சாங்கியா சேஸ்வர சாங்கியால்னு ரெண்டு பேர் இருக்கா, இருந்தாலும் நிரீஸ்வர சாங்கியால் தான் அதிகமா இருக்கா. ஈஸ்வரன் ஒன்னு அதிகமா இருக்கு ஒத்துக்கிறதே இல்ல. அதோட சாங்கிய மதத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த பிரகிருதி தான் பிரகிருதி கத்ரி, பிரகிருதி தான் எல்லாத்தையும் லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றது என்பதாக சொல்லி சொல்ற. அதோட அடுத்தது புருஷன்றது ஜீவாத்மான்றது வெறுமை அந்த இடம் இருந்தா போறோம், பிரகிருதி தான் எல்லாம் பண்றதுன்றதெல்லாம் அவளுடைய பட்சம். அந்த சாங்கிய மதமும் அது ஒரு விளையாட்டம், அது அந்த வலையிலேருந்து வெளில வருதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த சாங்கிய மதத்திலேருந்தும் ஒரு பிரகாரமா அந்த பரபிரம்மம் வெளியில வந்துருத்தான். ரெண்டாயிரத்து துரத்யம் திருஹிணதம் யந்திரோதரம் அதீத்ய திருஹிணதந்திரம். திருஹிணதந்திரம் அப்படின்னாக்க பிரம்மாவனாலேயே சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு தந்திரம், இது ஒரு யந்திரம் மாதிரி இருக்கும். முதல்ல இந்த பரபிரம்மம் கபர்தி மதமாக இருக்கிற ஒரு சேத்துலேருந்து கஷ்டப்பட்டு வெளில வந்துட்டு, அடுத்தது இதே பரபிரம்மே கபில மதமாக இருக்கிற வலையிலேருந்து வெளில வந்துட்டு இந்த யந்திரத்துல போய் மாட்டிருந்துருக்கு. இந்த பிரம்மாவாலேயே சிருஷ்டிக்கப்பட்டதாக இருந்திருக்கிறது. பிரம்மா தான் பிரவர்த்தம், இது யோகத்து யோகமாகிற ஒரு யந்திரம். இத போய் யோகசாஸ்திரத்துல போய் மாட்டிக்கணும். இந்த யோகசாஸ்திரம் இருந்தா என்ன தப்பு என்ன? யோகம் வந்து எல்லாம் நாம கூட தானே யோகம் சொல்றோம், உபாசனம் தான் சொல்றோமே, அந்த மாதிரி இது யோகம் தானே, வேற என்ன சொல்றதுன்னா இல்ல. இதுல சில முரண்பாடுகள்லாம் இருக்கு. இப்போ யோகம் பாத்தஞ்சல யோக சூத்திரம்லாம் சொல்றோம். இந்த யோக சூத்திரங்கள்ல என்ன சொல்லிருக்குன்னாக்க, பெருமாளை அடையறதுக்கு ஒரே வழி யோகம் ஒண்ணுதான். அதாவது யவனம் பிராணாயாம பிரத்யாகாராதிகள்லாம் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற அட்ட அங்கங்களோட கூட இருக்கிற யோகம் ஒண்ணுதான் ஒண்ணு. ரெண்டாவது இந்த மத பிரகாரம் பிரகிருதிய சுதந்திரமா சொல்றது, ஈஸ்வரன் வெறும் நிமித்த காரணம் மாத்திரமா தான் இருந்திருக்கான். ஈஸ்வரன் வந்து பிரகிருதிக்கு அத்தியக்ஷம், அதாவது மயாத்தியக்ஷேன, அதாவது பெருமாள் தான் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சரீரியா இருந்துட்டு சிருஷ்டி பண்றதெல்லாம் அவ ஒத்துக்கிறது இல்ல. ஒண்ணு ஈஸ்வரனுடைய ஐஸ்வர்யம் உண்மையான ஐஸ்வர்யம் இல்ல, ஈஸ்வரனுக்கு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற விபூதிகள் என்னென்ன உண்டோ அவை எல்லாமே ஒரு பிரதிபலனம் மாத்திரம். அதாவது ஒரு கண்ணாடியில இருக்கிற நிழல், கண்ணாடியில பார்த்தோம்னாக்கா தெரியுமே, அந்த மாதிரி பிரதிபிம்பம் மாதிரி தான், இதுவே தவிர உண்மை இல்லை. ஒன்னு சொல்ற, ஈஸ்வரன் வெறும் நிமித்த காரணம் தானே தவிர உபாதான காரணம் கிடையாது அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு உண்டான கல்யாண குணங்கள் எல்லாம் கூட அவருடைய சொரூபத்துல அவ ஒத்துக்குது இல்ல, அவ ஈஸ்வரன் நிர்குணமா தான் அவ ஒத்துக்கிறா. இப்படி இல்ல ஈஸ்வர சுவாவத்தை அவ என்ன சொல்றது இருக்க, அது ஏற்புடையது இல்ல. என்ன இது ராஜசமாக இருந்திருக்கிற ரஜோகுணம் மேலிட்டவராக இருந்திருக்கிற பிரம்மாவனாலே பிரவர்த்திக்கப்பட்டதாக இருந்திருக்கிற மதமான அப்படினால இந்த மதத்துல இவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். இது ஒரு யந்திரம் மாதிரி. இது பார்த்தோம்னா நேர பார்த்தோம்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டு காரணம் வேண்டியதா இருக்கு. சரி, நிமித்த காரணமாக பெருமாளை சொல்ல வேண்டியது சரியா போச்சு, பிரகிருதி உபாதான காரணமாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா பாக்கிறதுக்கு ஏற்புடையதாக இருக்கிற மாதிரி இருந்துருக்கு, ஆனா உள்ள போனோம்னாக்கா மாட்டின்றோம். இது யந்திரம் பொறியில வைக்கிற மாதிரி இருக்கு. இந்த பொறியிலிருந்தும் தாண்டி கிரகணதந்திரம் அதித்ய இதையும் தாண்டி இந்த பிரம்மம் வந்துட்டான். அதாவது இது ரொம்ப இது மூணும் பிராச்சீன மதமாக இருந்திருக்கிறது, இந்த சைவ மதம் சாங்கிய மதம் யோக மதம் இந்த மூணு மதங்களையும் தாண்டி அதுல மாட்டிக்காத வந்துட்டு கடைசியில என்னடா பண்ணிட்டுன்னா புதிருஷ்டி குஹன முகே பரபிரம்மண கரக்ரஹ விசக்ஷணோ யம் லக்ஷ்மணோ முனி ஜயதி குதிருஷ்டி குஹனா முகே நிபதா பரபிரம்மணா. ஒரு விபரீதம் இது. இந்த அத்வைத மதத்துல போய் குவிந்துருக்கு, பரபிரம்மம் உயர்ந்திருக்கு. அவ என்ன சொல்றா, நாங்கெல்லாம் வந்து வேதத்தை ஒத்துக்காத இல்லை, வேதத்தை ஒத்துக்கிறோம், ஸ்மிருதியை ஒத்துக்கிறோம், இத்திஹாச புராணங்கள்லாம் ஒத்துக்கிறோம், எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம், அதுல சொல்லியிருக்கிற விஷயத்த தான் நாங்க சொல்றோமே தவிர நாங்க ஒன்னும் தனியா சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப வேதாந்தத்துல சொல்லிருக்கிறது மொத்தம் உபநிஷத்துல சொல்லிருக்கிறது தான் சொல்றது. அப்ப என்னடா சொல்லிருக்குன்னா, நீ சொன்ன மாதிரி சொல்லல, நான் சொல்ற மாதிரி தான் சொல்லிருக்கு. அவர் என்ன பண்ற, அவருக்கு இருக்கிற நிர்குண பிரம்மத்தை தான் வேதம் சொல்லிருக்கு, அதுதான் இங்கேயும் சொல்றோம், நிர்குணமா இருக்கிற பிரம்மத்தை தான் சொல்றோம். நாம பாக்குறதெல்லாம் பிரம்மமாக இருந்திருக்கு, வஸ்து தத்துவம் என்னன்னா பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீது எல்லாம் வந்து வந்து மிச்ச, இப்படி எல்லாம் சொல்றா அவ குதிருஷ்டிகள். அவளுடைய மதத்துல போய் கடைசியில விழுந்துட்டேரான். இது ஒரு பெரிய பாயங்கிணறு மாதிரி கிணறு, அதுல விழுந்துட்டு இந்த பிரம்மம். இது வேதத்து ஏன்னா இது மூடி இருக்க, மேல இருக்கிற புல்லெல்லாம் மூடி இருக்க மாதிரி இவாளுடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னா, நாங்கள்லாம் வேதத்தை ஒத்துக்கிறோம், வேதத்துல சொல்லிருக்கிறத அனுஷ்டானம் பண்றோம், நாங்க ஸ்மிருதிகளை ஒத்துக்கிறோம், எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் சொல்றதுனால இது பாழுங்கிணறுன்னு தெரியாத அதுல விழுந்துடுறது பிரம்மம். இப்பேற்பட்ட இந்த பிரம்மத்தை அப்படி கைய மாத்திரம் தூக்கி நிக்கிறதா, இத கரக்ரஹ விதக்ஷண அயம் லக்ஷ்மண முனிஹி, அயம் லக்ஷ்மண முனிஹி, இந்த எம்பெருமானார் இவர் தான் தூக்கி விடுறாம் பரபிரம்மத்தை தூக்கி விட்டு அது மேல வந்து யதாவஸ்திதமான ஒரு நிலையில இருக்கும்படியாக பண்றவர் எம்பெருமானார் என்பதாக எம்பெருமானாருடைய ஒரு வைபவத்தை சொல்லி அந்த தேசத்துக்கும் ஒரு விசேஷத்தை சொல்றார். எம்பெருமானார் இங்க எழுந்தருளி இருந்ததுனால அந்த எதிகிரிக்கு ஒரு ஏற்றம் என்பதை சொல்லி சொல்ற. கபர்தி மத கர்தமம் கபில கல்பனாம் துரத்யமதீத்யதேணதம் த்ரயம் சோதரம் குஹனாமுகே நிபதனஹ பரப்ரஹ்மண கரக்ரஹ விசக்ஷணஹ. கரக்ரஹ விசக்ஷணஹன்ற வார்த்தையை போட்டிருக்க. இது சில சமயத்துல என்ன ஆகும்னா, கைய நீட்டின்றவா பாழுங்கிணறுல விழுந்திருப்பா, அவளை காப்பாத்துறதுக்கோசரம் கைய மாத்திரம் தூக்கிட்டு இருப்பான். அவளை நாம பிடிச்சி இருக்கோம்னாக்கா, நாமளும் அதுல விழுந்துட்டோம்னாக்கா, நமக்கு சக்தி இல்லாதவாள் இருந்தாக்கா நம்மளும் சேர்ந்து அதுல விழுந்துருவோம். அந்த மாதிரி இல்லாத அவளை மேல கொண்டு வரத்துக்கு சாமர்த்தியம் உடையவராக இருந்திருக்கோம். அதாவது அவைகள் எல்லாம் பொய்ச்சமயங்கள் என்று நிரசிக்க கூடியவராக இருந்திருக்கவர். அதுக்காகதான் இந்த இடத்துல சொல்றார், கரக்கிரக விசக்ஷணா அயம் லக்ஷ்மணா முனிஹி, எம்பெருமானார் அப்பேற்பட்டவர், அவ இவரை தூக்கி விடுறவர், அப்படிப்பட்ட சமர்த்தராக இருந்திருக்கிறார். இந்த விசேஷத்தை இந்த இடத்துல இருக்கிறதுக்கு என்னத்துக்காக சொல்லணும், என்ன சொல்லுவானா, மேலை நாட்டில்தான் இந்த இடத்துலதான் எத்தனையோ ஜெயின மதம், அதுக்கப்புறமா பல மதங்களை வந்து இவர் எம்பெருமானார் பாஷ்யக்காரர், அவர் ஆதிசேஷனாக இருந்துட்டு எத்தனையோ வாதிகளை எல்லாம் ஜெயிச்சார்ன்றது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் எம்பெருமானாருடைய சரித்திரத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அதே சமயத்துல இங்க மேல் நாட்டுல எழுந்தருள் இருக்கச்சேதான் இப்படி இங்க இருந்த எத்தனையோ அத்வைதிகளை எல்லாம் கூட மனம் மாற்றி அவள்லாம் கூட உண்மையான எந்த அர்த்தம் வேதத்தினுடைய ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை அவளும் தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணி அவர்களையும் எம்பெருமான ஆசிரியக்கும்படியாக பண்ணேர் என்பதனால இந்த இடத்துல எம்பெருமானார சொல்லி அவருடைய சித்தாந்த ஸ்தாபகத்துவத்தை சொல்லி கொண்டாடுறேர் சுவாமி தேசிகன். அதோட மாத்திரமில்ல தர்க்கம் சொல்றோம், இந்த ஊருக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு. அப்பிச்ச பாதராயணாதிபிகி அபியர்ச்சிதே தட்சிண பதகாசிரமே நாராயணகிரௌ. இதுக்கு நாராயணகிரின்னு பேரு, இதுக்கு இது தட்சிண பதரிகாசிரமம். இது பதரிகாசிரமம்ன்றது வடக்கே இருக்கிறது ஒண்ணு, இங்க தெற்க இருக்கிற ஒரு பதரிகாசிரமம். பாதராயணாதிபிகி அபியர்ச்சிதேன்னு இங்க எழுந்துள்ள இருக்கிற எந்தருமான், இவர் புராண பிரசித்தியுடைய எந்தருமான், இவர வியாசர் முதலானவர்கள்லாம் கூட இவரை பூஜை பண்ணிருக்கா. அந்த காலத்துல வந்து ரொம்ப பிராச்சீனமான பெருமாள் இவர், இங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமார். லக்ஷ்மீ கௌஸ்துப லக்ஷ்மணேன வபுஷா லக்ஷணேன வபுஷா வாசம் வினைவ ஸ்வயம் சேதத்வீப நிவாசினமிவ திசன்னே சந்தோஷம் அந்தர்முகம் வித்யா வீதி சஹஸ்ர சம்பிரமமில துர்ந வாடம்பரே தானம் சையமி சார்வபௌம விஜயஸ்தானே விதத்தே விபு சையமி சார்வபௌம விஜயஸ்தானே விதத்தே விபு ஸ்தானம். ஆச்சரியமான ஸ்லோகம். எம்பெருமானாருக்கு விஜயஸ்தானமாக இருந்திருக்கிற இடமாய் எதிராஜர் ஜெயிச்ச இடம், அதாவது இது பார்க்கடல் மாதிரி இருந்திருக்கு. வித்யா வீதி சஹஸ்ர சம்பிரமம் துர்ணவாடம்பரே சமுத்திரம் இருந்தா அலை இருந்துருக்கும், இந்த அலை மேல மேல மேல மேல வந்துட்டேதான் இருக்கும், அலைகள்லாம் வந்துட்டேதான் இருக்கும். இங்க எப்படி என்ன அலை தெரியுமா இந்த இடத்துல என்ன? வித்யா வீதி சஹஸ்ர சம்பிரமம் துர்ணவாடம்பரே ஆயிரக்கணக்கான வித்யைகள், அந்த வித்யைகள்லாம் அலை மோதல், இது சமுத்திரம் மோதல் மோல போல இருந்துருக்கிறது. இது ஆகையால் அப்பேற்பட்ட இடத்துல சுகர்ணவாடம்பரே சங்கமி சார்வபௌம விஜயஸ்தானே விதத்தே விபும் ஸ்தானம், இது பெருமாளுடைய ஸ்தானமாக இருந்துருக்குன்னார். பெருமாளுடைய ஸ்தானம் திருப்பார்க்கடல், ஸ்வேதத்வீபத்தில் பாசிக்க இருந்திருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அந்த இடத்துல பெருமாள் ஒரு வார்த்தையும் பேசறதில்லை, கிராப்தியில எழுந்துள்ள இருந்துருக்கு. லக்ஷ்மி கௌஸ்துப லக்ஷ்மணேன வபுஷா வாச்சம் வினைவ ஸ்வயம்னு சொல்ற இவர் பெருமாள் எழுந்துள்ள இருக்கேன்னு நினைக்க அதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். பிராட்டி திருமார்புள்ள எழுந்துள்ள இருக்க கௌஸ்துபம் ஸ்ரீ கௌஸ்துபம் இருந்திருக்கு, இவா ரெண்டு பேர் ரெண்டு அடையாளம் போறமா பெருமாள் எழுந்துள்ள இருக்கேன்னு நான் பெருமாள் எல்லாம் பெருமாள் சொல்லிண்டே போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்பேற்பட்ட லக்ஷ்மியும் கௌஸ்துபமே லட்சணமாக விளங்கக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த திருமேனியை கொண்டு அந்த ஒன்னு ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே சுவேத தீபத்தில் இருக்கிறவாளுக்கு போல இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட சந்தோஷத்தை விளைவிப்பிக்கவராக இந்த பெருமாள் எழுந்துள்ள இருப்பேர் என்று சொல்றார். வித்யாவீதி சகஸ்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்லிச்சு, நம்மாழ்வார் பாசுரம் தான் இந்த இடத்துல சொல்லணும். திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து உய்மினே அப்படின்னு, திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து உய்மனே, அந்த எம்பெருமானுடைய பிராட்டியும் பெருமாளாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகள், அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவடியை பெறுவதற்கு அந்த காலம்பெற சிந்திருக்கணும். இதுக்கு ஏற்பட்ட ஒரு காலம் நமக்கு வரணுமே அது பண்ணணும். ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாயி கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாங் கொள்வர் பெருநாரிடந்தாள் கலம்பெற சிந்தி துய்மினோ. ஐக்கியமான பலன்கள்லாம் நீங்க ஒன்னும் பாக்காத, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா கூட அவன் தான் பெரிய ராஜாவா இருந்தான்னா கூட ஒரு காலத்துல ஒரு சமயத்துல அவன் தோத்து போயிட்டான்னாக்கா அந்த ராஜாக்கும் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சன்னிவேசம் வரும். அப்பேற்பட்ட ஒரு சன்னிவேசம் வந்ததுன்னாக்க அப்பா அவனுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இந்த பாத்திரத்துல சொல்றாரு, அவன் பிச்சை எடுக்கிறது எப்படின்றது, ஒரு ராஜாவா இருக்கிறவன் எப்படி பிச்சை எடுப்பான் என்னன்றது. அவன் ராத்திரி வேலையில பிச்சை எடுக்கிறானா, அவன் ராத்திரி வேலையில பிச்சை எடுக்கணும்னுட்டு ஒரு பானை மண் பாத்திரத்தை வச்சுட்டு போறான். அவன் போகச்சே தம் மூஞ்சி தெரியக்கூடாது, ராஜாவா இருக்கான், இத்தனை நாளா ராஜாவா இருந்தா இவன் பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும், பசிக்கிறது, பசித்தாங்க சாப்பிடாது பிச்சை எடுக்காது வேற என்ன பண்ண முடியும், எப்படியோ ஒண்ணு சாப்பிடுவோம்னு சொல்லி இருந்தவன் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர்னார். இவன் ஏகச்சத்திரமாக ஒரே ராஜா, இவன் ஒத்தனே ராஜாவாக இருந்து சம்ம லோக மொத்தத்தை ஆண்டவனாக இருந்தவன் அவன் போய் பிச்சை எடுக்கிற ஒரு சன்னிவேசம் வந்துட்டு அந்த ராஜபிரம்சன்றது அவனுக்கு ஏற்பட்டு போச்சு. கருணாயி கவர்ந்த காலர் சிதகிய பானையர், இது கருணாய் அப்படின்றதுக்கு கருப்பு நாயின்னு ஒன் அர்த்தம், இன்னொரு நாய் சூல் கொண்ட நாயின்னு அர்த்தம். இந்த சூல் கொண்ட நாயின்னாக்க அதாவது கர்ப்பமா இருக்கிற நாய், இது அமாவாசை இருட்டு, இவன் வேற கருப்பு போர்வ போத்துன்னு இருக்கான். அங்க கீழே பார்த்தோம்னா ஒரு நாய் இருந்துருக்கு, அந்த நாய் இருந்தது தெரியாத இந்த வயிற்றுல மெச்சிடறான். மெச்சிட்டு அது வள்ளுனு கொலைக்கிறதோட இல்ல காலை பிடிச்சிருக்கு, காலை கடிக்குது. இதனால காலை கட்டிட போறதுன்ட்டு ஒரு உதறிண்டு அணை போறான். கையில இருந்த பானைக்கழுவு பிடிச்சு எதுல போய் பிச்சை எடுக்கிறது. இது இது இந்த நாய்க்கு உலகிறத பார்த்த உடனே எல்லாரும் வெளில வந்து பாக்குறா, யாரு என்னாச்சு என்னன்னு பாக்குறா. பார்த்தா இந்த ராஜா இப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாருக்கும் வரும். அதனால இத பத்தி பெரிய பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் பத்தி யோசனை பண்ணாதுங்கோ. திருநாரணம் தாள் காலம் வர சிந்தி தூய்மினே, திருநாரணம் தாள் காலம் வர சிந்தி தூய்மினே. இப்பேற்பட்ட திவ்ய தம்பதியாக இருந்திருக்கிற அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவடியை நாம் அடையறதுக்கு அதை பத்தி நினைக்கணுமே தவிர நினைக்கூடாதுன்னு சொல்லி சுவாமி சொல்றார். அததான் இந்த இடத்துல வித்யாவீதி சஹஸ்ரதம் சம்பிரமமில துர்ண வாடம்பரேஸ்தானம் செஞ்ச விமிதார்வபௌம விஜயஸ்தானே விதத்தே விபூ. இப்படி ஆகஸ்திரம் வித்யா வீதி சஹஸ்திரம்னு சொல்றது இருக்க, நம்மாழ்வாருடைய ஆயிரம் பாசுரங்கள், அந்த பாசுரங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட எம்பெருமான் அப்படின்னு ஒரு விஷயம். இது உத்தமூர் சுவாமியினுடைய வியாக்கியானம், ரொம்ப அழகா இருந்திருக்கு. இந்த இடத்துல கர்நாடக தேசத்துல இருந்தாலும் கூட எம்பெருமானாருடைய ஒரு வைபவத்தினால எல்லா திருவாராதனங்களும் எம்பெருமானார் ஏற்படுத்தின முறையில இன்றைய தினத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த இடத்துக்கு ஒரு ஏற்றம். அதுக்கப்புறமா அந்த எம்பெருமான பத்தி சொல்ற, கடாட்சலகனே மகா கவலிதா மிருதஸ்தோமயா விலோச்சனயுகஸ்ரீயா விவ்ருத சர்வதானவிரதம் சுகாதிபிருபாசிதம் சுபசரித்ர பாஜோஜனாஹ சமஸ்த பயவாரணம் சரணயந்தி நாராயணம். இது பெருமாளையும் யானையும் சேர்த்து அனுசந்தானம். சமஸ்த பயவாரணம் நாராயணம், சர்வ பயத்தையும் போக்கடிக்கிறவராக இருந்திருக்கிறவர். சமஸ்த பயவாரணம் நாராயணம் சரணயந்தி, நாராயணனை சரணமாக அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற. இது சமஸ்த பயவாரணம் அற்புதமான ஒரு யானையை யார் அடைகிறார்கள்னாக்க, சத்துக்களாக இருந்திருக்க சுபஜரேத்ர பாஜோ ஜனாஹ பஜந்தி சரணயந்தி சுபசரித்ர பாஜஹா சொல்ற. சுபமான சரித்திரம் சாரித்திரத்தை ஒழுக்கங்களை ஆச்சாரங்களை உடையவர்களாக இருந்திருக்கிற மகான்கள் சமஸ்த பயவாரணம் நாராயணம் சரணயந்தி, நாராயணனை சரணமாக அடைகிறார்கள் ஒரு விஷயம். சரி, யானைக்கு சமஸ்த பயவாரணம் அப்படின்னு யானையை பொறுத்தவரையில் இந்த யானைக்கு எந்த பயமும் இல்லையா, ஒரு பயமும் இல்லாத ஒரு யானை, அப்படிப்பட்ட யானையை இருந்திருக்க. சரி, அடுத்தது இந்த கண்கள் பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்றாரு. கடாட்ச லஹரி மக கமுகு கவலிதாமிருதஸ்தோமயா, இந்த அமிர்தத்தெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கான். இது அமிர்தத்தினால் கும்பல் கும்பலாம் அப்படியே அமிர்தத்திலாம் இருக்கிற அந்த பெருமாளுடைய கட்டாட்ச வல்லம் இருக்க, அது ரெண்டினுடைய அழகினால விலோச்சன யுகஸ்ரீயா விவ்ருத சர்வதானவிரதம், எல்லா தானத்தையும் அதாவது எல்லாத்தையும் வேண்டிட்டெல்லாம் கொடுப்பதாக இருக்கிறவன் என்பதை வெளிப்படுத்துகிறதாக இருந்திருக்கு அப்படின்றது. இந்த இடத்துல விலோச்சன யுகஸ்ரீயா ஸ்ரீயான்றது சொல்றது ரெண்டு கண்கள். இந்த ஊர்ல வந்து திருநாராயணபுரத்துக்கு செல்லப்பிள்ளை பெருமாளை நாம சேவிச்சுவானாக்க மிக ஒரு சூக்ஷமான ஒரு விஷயம். பெருமாள் திருவடியில தயார் இருக்கு, திருமார்பள்ளியும் தயார் இருக்கு, அங்க ரூபத்வயம் இருக்கு, அதுதான் ரெண்டு கண்களாக எடுத்து விலோச்சன யுக ஸ்ரீயா. யுகம்னா ரெண்டு ரெண்டு ஸ்ரீகள் பார்க்க, மேலன்னு முறையா பார்த்தோம்னாக்க ரெண்டு கண்கள்னு அர்த்தம். யுக இங்க யுகமா இருக்கிறது பிராட்டி, திருமாவத்திலையும் எழுந்தள்ளி இருக்கிற பிராட்டி, திருவடியிலையும் எழுந்தள்ளி இருக்கிற பிராட்டி, பெருமாள் திருவடியில எழுந்தள்ளி இருக்க பிராட்டி. விவருத்த சர்வதாம விரதம், அந்த பிராட்டி நமக்காக பெருமாள் திருவடியை பிடிச்சுண்டு எதையுமே மறுக்காத நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கும்படியாக பண்ணிவிடுறாளாம். அப்படிப்பட்ட விரதத்தை உடையதாக இருந்திருக்கிற நாராயணம் சரந்தியந்தி என்ன சுகாதிபிகி. இது யான விஷயத்துல பார்த்தோம்னாக்க இந்த ரெண்டு கண்களால அதனுடைய மதம் மதஜலத்தை பெருக்கிக் கொண்டு இருக்கிறது. விலோச்சன யுகஸ்ரீயா விவருத சர்வ தானவிரதம் அப்படின்றதுனால முழுசா மொத்த மதஜலத்தையும் பெருக்கு கொண்டதாக யானை இருந்திருக்குன்னு அர்த்தம். உபாசித்தம், இங்க சுகர் சுக சவுனகர் முதலிய மகர்ஷிகளாலே உபாசிக்கப்பட்டவராக வழிபட்டப்பட்டவராக இருக்கிறவர் இந்த எதிரியில எழுந்துள்ள இருக்கிற திருநாராயணன் செல்வ நாராயணன். இவருக்கு செல்வ நாராயணன் வேற பேரு, அதான் யுகஸ்ரீயம்னு சொல்றது, யுகஸ்ரீயான்னு சொல்றது. ஆகையால அவர் சுகாதிபிகி உபாசித்தம்னு ஒண்ணு, சுகம் அம்சுகம் அப்படின்னு சொல்றதுனால ஆடைகள். ராஜா பெரிய யானை இருந்துன்னாக்கா, இது பட்டத்து யானையா இருந்ததுனாக்கா அதுக்கு அம்பாரி மாதிரி நிறைய மேல அதுக்கு மேல பட்டெல்லாம் போட்டு அதுக்கு மேலதானே ராஜா உட்காந்துப்பான், அந்த மாதிரி அலங்கிருத்தமாக இருந்துருக்கிற யானை என்று யானையும் பெருமாளையும் ஒரு ஸ்லேஷையில இந்த இடத்துல சொல்லி, இந்த பெருமாள் இந்த திருநாராயணபுரத்தில் எழுந்துள்ள இருக்கிற செல்வ நாராயண பெருமாள் நல்ல ஆச்சாரவானாக இருந்திருக்கிற பரமைகாந்திகளாலே சரணமாக அடையப்படுகிறவர், இவர் எல்லாருடைய பயத்தையும் போக்கடிக்கிறவராக எழுந்துள்ளிருக்கார், அப்பேற்பட்ட எம்பெருமான்னு சொல்லி அந்த செல்வ நாராயணனை இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ற. கடாட்சலஹரி மகா கபலிதாமிரதஸ்தோமயா விலோச்சனயுகஸ்ரீயா சர்வதானௌ விரதம் சுகாதிபிருபாசிதம் சுபசரித்ர பாஜோஜனாஹ சமஸ்த பயவாரணம் சரணயந்தி நாராயணம். இது மொத்தம் தர்க்கன் சொன்ன விஷயம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏற்றம், எதுகிரியினுடைய ஏற்றத்தை சொல்லி சொன்ன விவேக பாக்குற, உற்சாகத்தோடு பாக்குற, பார்த்துட்டு கொஞ்சம் யோஜனை பண்ணி சொல்ற. சூத்த இந்த தேரோட்டி தர்க்கனை பார்த்து தேரோட்டின்னு சொல்லி கூட்டுட்டு, சஹ்ய பர்வத பிரத்யாசத்தே அசஹ்ய பவன சங்கோப சந்தித்திய துர்பல புத்தேகே கதமத்ராவகாச. இது இந்த சஹ்ய மலைக்கு அருகில் இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப அந்த குளிர் காத்து ரொம்ப அடிக்குது. இந்த குளிர் காத்துனால ஒரு பயம் வருது. இந்த இடத்துல எப்படி நம்ம இந்த குளிர்ல இருந்து பெருமாளை தியானம் பண்ண முடியும், ரொம்ப குளிர் அடிச்சதுன்னாக்கா உட்கார முடியாது, இது என்ன பண்றதுன்னு ஒரு அல்ப புத்தியா இருக்குச்சு. இந்த ஊர்ல எந்த இடத்துல தங்கி தியானம் பண்றது, எங்க பார்த்தாலும் ஒரே குளிரா இருந்து போத்துண்டு பண்றதுனால. ஏன்னா சில சில காரியங்கள்லாம் வரச்சு சிலது போத்துண்டு பண்ணணும், சிலது வந்து ஏதாவது இப்ப ஜபம் பண்ணச்சு யஜ்ஞோபவீதம் பண்ணிட்டு ஜபம் பண்ணணும், அதுக்கப்புறமா உபஸ்தானம் பண்ணச்சு அந்த யஜ்ஞோபவீதமா போட்டு வேட்டியை இடுப்புல கட்டிண்டு உபஸ்தானம் பண்ணணும், தேவ பூஜை எல்லாம் பண்ணச்சு இடுப்புல கட்டிண்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணணும், அந்தெல்லாம் சாஸ்திரங்கள்ல வழிமுறை சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படிலாம் இருக்கிறச்சு அதன் பிரகாரம் எப்படி பின்பற்ற முடியும்? உதயோபஸ்தானம் காலங்கத்தால எந்த தீசாமாடி சூரியோதயத்துக்கு முன்ன சந்தியாவந்தனம் பண்ணி சூரியோதய காலத்துல உபஸ்தானம் பண்ணணும், இங்கேயா ஒரே குளிரா இருக்கும், கொஞ்சம் அசக்தனா இருந்துருக்கவன் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த குளிர்ல போனா ரெண்டு நாள் போனா மூணா நாள் ஜுரம் வந்துருக்குனாக்கா எப்படி பண்ணுவான், என்ன பண்றதுன்னு புரியுது. கொஞ்சம் யோசனை பண்றதுனால ஆனா தர்க்கன் சொன்ன விசேஷத்தெல்லாம் ஏற்றுக்கலாம், அப்பவும் இப்பேற்பட்ட விசேஷமான மலைதான், இது என்ன பண்றதுன்னு கொஞ்சம் ஏறவுனா யத்வா தாவதயம் பவேத் அதிகுணா வாசோ யதுஷ்மாதரஹ கர்ணாலங்கிருதி விப்ரமம் பததியா கர்ணாட தேசஸ்ரீயா அன்யான்யப்யரவிந்தலோச்சனபதானுத்யானமேதாவினாம் பானான்யாலப கௌதுகம் மம புனஹ சர்வத்ர நிர்வர்த்ததே. தர்க்கா நீ சொல்ற மாதிரி இந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம் தான். சரி, இந்த இடம் எப்படி இருக்குன்னா, இந்த கர்நாடக தேசத்துக்கே அயம் பவேத் அதிகுணா வாசா யதுக்ஷ்மாதரா, அயம் யதுக்ஷ்மாதரா, இந்த யதுகிரி மலையானது அதிகுணா பவேத், மிகச்சிறப்பு உடையதாக இருக்கு, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. கர்ணாலங்கிருதி விப்ரமம் பஜதியா ய கர்நாட தேசஸ்ரீயா, கர்நாட தேச லக்ஷ்மிக்கு ஒரு காதுக்கு அணிகலனாக இருக்கும்படியாக காதனியாக இருந்திருக்கு என்பதாக அந்த கர்நாடக தேசத்துக்கு ஒரு பெரிய சோபைய உண்டாக்குறதாக இருந்திருக்கிறது இந்த யதுகிரி. அதுல ஒண்ணும் சந்தேகமும் இல்லை, விசேஷம்தான், கொண்டாட வேண்டிய விஷயம்தான். கர்நாடக தேசத்து அன்யான்ய பரவிந்தலோச்சன பதானுத்யான மேதாவினாம் ஸ்தானானி ஆலப கௌதுகம் மம புனஹ சர்வத்ர நிர்வர்த்ததே. இந்த ஊர்ல இருந்துட்டு நம்மளால தங்கி தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமாகவே இருக்கட்டும், அதை பத்தி ஒன்னும் சொல்லல. எத்தனை முடிவு பண்ணுவானா, இன்னும் ஏதனா இன்னும் சிறந்த இடம் ஏதனா இருக்குமா என்று பார்க்கணும்னா, இந்த ஊருக்கு சொல்லச்சே சிறப்பு சொல்லச்சேயே இயல்பாகவே எம்பெருமானுடைய திருவடியே புராண புருஷ சரணார்விந்த மதுகராயமான மானசைகின்னு எம்பெருமானுடைய திருவடிக்கிற இங்க தாமரை புஷ்பம், அந்த தாமர புஷ்பங்கள்லேயே சுத்தி வருகிற வண்டுகள் போல மனசையுடைய மகான்களாலே கொண்டாடப்படுகிற திவ்ய தேசம்னு சொல்லி சொன்னார். அப்பேற்பட்ட திவ்ய தேசம் இன்னொரு இடத்துலாம் கிடைக்குமா, இன்னொரு இடம் இருக்குமா என்னன்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்காக தான் இவர் தர்க்கம் சொல்றான், அன்யாபி அரவிந்தலோச்சன பதானுத்யான மேதாவினாம் ஸ்தானானி ஆலப அப்படின்னு. இந்த ஊர் இருக்கட்டும், பார்ப்போம். ஒரு கல் இங்க இருக்கிறவாளுக்கு இது சௌகரியமா இருக்குமோ, அவளுடைய ஒரு தேகஸ்தினால சரீரஸ்தினால இந்த குளிர் எல்லாம் அவளுக்கு சகஜமா இருக்கலாம், என்ன மாதிரி இருக்கவாளுக்கு இது முடியாததாக கூட இருக்கலாம். ஆகையில எம்பெருமானுடைய திருவடியை தியான பண்ணணும்ன்ற ஒரு புத்தி இருக்காள், அரவிந்தலோச்சன பதானுத்யான மேதாவினாம், அப்படிப்பட்ட மேதாவிகளுக்கு பெருமாள் தியானம் பண்ணணும்ன்ற எண்ணம் உடையவர்களுக்கு ஸ்தானானி அன்யஸ்தானானி ஆலப அப்படின்னா, இது தவிர வேற இடமும் எதனா இருக்கான்றத அதை கொஞ்சம் சொல்லு. மம புனகா கௌதுகம் சர்வத்திர நிர்வர்த்தது, எனக்கு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா எந்த இடத்துல தீர்மானம் பண்ணலாம், எந்த இடத்துல தியானம் பண்ணலான்றத தீர்மானம் பண்ணலாம் தோன்றது. இது ஒன்ன வச்சுட்டு நம்ம இங்க திருநாராயணபுரத்தில் தான் தியானம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, வேற எதனா இருந்தாலும் சொல்லுப்பா, அதையும் பார்க்கலாம் என்பதாக சொல்ற. யத்வாதாவதயம் பவேத் அதிகுணோ வாசோ யதுக்ஷ்மாதரஹ கர்ணாலங்கிருதி விப்ரமம் பஜதி யஹ கர்ணாட தேசஸ்ரீயஹ அன்யான்யரவிந்தலோச்சன பதானுத்யான மேதாவினாம் ஸ்தானான்யாலப கௌதுகம் மம புனஹ சர்வத்ர நிர்வர்த்ததே ததஹ தத்அன்யதோ ரதம் ப்ரவர்த்தய. இந்த இடத்தை விட்டு இன்னும் மீதி இடத்துக்கும் தேர ஓட்டு என்பதாக இந்த இடத்துல எதுகிரியினுடைய மகிமைய சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயம் இல்ல விவேகன் தர்க்கன் இவர்கள் மூலமாக நமக்கு தெரிவிக்கிற அப்பேற்பட்ட எதுகிரியில எழுந்துள்ள இருக்கிற செல்வ நாரணன் திருநாரணனுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் சம்பூர்ணமாக ஏற்பட்டு சுவாமி தேசிகன் திருநாராயணபுரத்துக்கு ஒரு சிறப்பு பிரார்த்திக்கிறார். நவநவபூங்காம் நாத நாராயணத்துவம் விரச்சயதுருதம் கைஹி தாமனாக்ராதகந்தாம் சகஜதுலபதாஸ்யை சத்திரபியர்த்தனீயாம் யதிபரபிருடஹ்ருத்யாம் யாதவாத்ரே சமிருத்திம். இந்த திருநாராயணபுரத்தினுடைய சமிருத்தியை விரச்சய நீ உண்டு பண்ண வேண்டும் என்பதாக சொல்றார். நவநவ பகுபோகாம் நாச நாராயணத்துவம். இங்க எழுந்துள்ள இருக்கிற செல்ல நாராயணனே, நீதான் அனுகிரகம் பண்ணணும். நவநவ பகுபோகாம், புதுசு புதுசா ஒரு பெரிய ஒரு அந்த பெருமான சேவிக்கச்செல்லாம், அந்த நாராயணபுரம் சேவிக்கச்செல்லாம் ஒவ்வொரு விதமான ஒரு சந்தோஷத்தை ஏற்படும்படியாக இருந்திருக்கு. திருத்தௌகைஸ்தாம் அநாகிராத கந்தாம், இந்த பாப்பங்கள்னால அந்த பாப்பங்களுடைய வாசனையே இல்லாத இடமாக அது ஆக்கணுமா, அப்படிப்பட்டதாக பண்ணு. சகஜ துலப சுலபதாசேகி தத்திகி அபியர்த்தனியாம், எம்பெருமானுக்கு இயல்பாகவே தாசியத்தையுடைய இயல்பாகவே அடிமைகளாக இருந்திருக்கிற சத்துக்களாலே இந்த இடம் இங்க திருநாராயணன் சேவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகின்ற இந்த திவ்யதேசத்தை மேலும் மேலும் வளரச் செய்யணும், இந்த திவ்ய கஷேத்திரத்தின் சமிருத்தியை நீதான் உண்டு பண்ணணும்னு சொல்லி காமதேசிகன் அந்த திருநாராயணனிடத்திலேயே பிரார்த்தனை பண்ற. அந்த ரீதியில நாம்களும் பிரார்த்தனை பண்ணிண்டு ஒன்னான செல்வ நாராயணனுக்கே திருநாராயணனுக்கே இந்த வருஷத்துல அவருக்கு பிரசித்தமாக இருந்திருக்கிற வைரமுடி சேவையே கூட எல்லாரும் சேவிக்கிற மாதிரி நடத்தப்படல. அந்த மாதிரி இல்லாதபடி எல்லாரும் அந்த பெருமாளை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அவர்தான் நமக்கு வழங்கணும்னு பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்மதேவன் வேதாந்த குரவே நமஹா.